రామాందయాపాత్రం వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుత పదాం వదయుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాని ప్రణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితరివ తయః సనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్నకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీకులం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తిధార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమణిం ప్రణదోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం తి షటవోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడిదినాడెండ్రుం తెంకురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதி நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுரிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி சுத்தியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தேந்து தற்பேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடதித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரஸ்தூர்யுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం షటగోపసూక్తే సహస్రశత్సంఖ్యక భాష్యకారం తఠారి నామానమహం ప్రపద్యే. சரீர பந்துக்கள் ஆத்ம பந்து என்பதாக ரெண்டு விதமான பாந்தவியம் சொல்கிறார்கள். சரீர பந்துக்கள்னா இந்த சரீரத்தை விட்டு நமக்கு வரக்கூடிய பந்துக்கள். ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தையா பிறக்கும் போதே அந்த சரீரத்துக்கு இந்த குழந்தை இந்த சரீரம் அப்படின்னு தான் கணக்கே தவிர இந்த ஆத்மாவுக்கு இந்த ஆத்மா குழந்தையா பிறக்கிறது என்பது கிடையாது. ஏன்னால் ஆத்மா பிறக்கிறதுங்கிறதே கிடையாது, ஆத்மாவுக்கு பிறவிங்கிறதே கிடையாது. நித்தியமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு பிறவி எப்படி இருக்க முடியும்? அப்போ அம்மா அப்படின்னா இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் அம்மா அப்படின்னு அர்த்தம், அப்பானா இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் அப்பா அப்படின்னு தான் அர்த்தம். இப்படியாகத்தான் சரீர பந்துக்கள் லோகத்துல எல்லாரும் அம்மா அப்பா மாமா கணவன் மனைவி எல்லாரும் சரீர பந்துக்கள் தான். ஆத்ம பந்து அப்படின்னா யாருன்னு கேட்டானா இந்த ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவன். அது மாத்திரம் இல்லாமல் ஆத்மாவோடு எப்பொழுதுமே சம்பந்தத்தோடு இருக்கிறவன். சரீர பந்துனா சரீரம் வரும்போது வரும் போகும்போது போகும், அதோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் ஆத்ம பந்துங்கிறது அப்படி கிடையாது. ஆத்மாவும் நித்தியமானபடினால அந்த பாந்தவியமும் நித்தியமா இருக்குமா, ஸ்திரமா இருக்குமா? அதைத்தான் உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று சாதிக்கிறேன். நம்முடைய உறவு இருக்கிறதே, இது சரீரத்தை விட்டு வந்த உறவா இருந்தா அப்ப ஒழித்து விடலாம். ஆனால் இது ஆத்மாவை விட்டு வந்த உறவாயிற்று. ஆத்மாங்கிறது நித்தியமா இருக்க அப்படின்னால இந்த உறவு ஆத்மா இருக்கிற வரைக்கும் இருக்கும் அப்படின்னா என்னன்னைக்குமே இருக்கும். இதுக்கு ஆதி கிடையாது, முடிவு கிடையாது, நிரந்தரமானது இது. அதனால எம்பெருமான் கிட்ட இருக்கிற சம்பந்தத்தினாலே மற்ற உறவுகளை ஒருத்தர் வெறுத்து தள்ளுகிறார் அப்படின்னா அது நியாயமான விஷயம், அது தப்புன்னு சொல்ல முடியாது. சாஸ்திர ரீதியில அந்த ரீதியில ஆயுர் குல பெண்கள் எல்லாம் கண்ணனிடம் ஈடுபட்டார்கள் என்பதாக ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுகிறது. அவர்கள்லாம் ஆத்மபந்தோ அப்படிங்கிறார் கிருஷ்ணனை. மற்றவர்கள சரீர பந்துக்கள் தானே, அப்ப அவர்கள துக்கத்தை கொடுக்கிறார்கள், சுகத்தை கொடுக்கிறார்கள், ஆனால் பரம ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பாந்தவியம் உம்முடையது என்பதாக சொல்லுகிறார். ஆழ்வார் ஆச்சாரியர்களும் பல இடங்களில் இந்த விஷயங்களை எல்லாம் சாதித்திருக்கார். ஆத்மபந்துவாக பகவான் இருக்கும் பொழுது அவன் எந்த விதமான பந்துவா இருக்கான் அப்படின்னா, மாதாவா இருக்கானா பிதாவா இருக்கானா அப்படின்னு கேட்டால் சகல விதமான பந்துவாவும் இருக்கான் என்பதாக சாதிக்கிறார்கள். அதனால இது ஒரு நியாயமான விஷயம், இது ஒரு சாஸ்திரியமான விஷயம், இதுதான் சரியான விஷயம். ஏன்னா ஆத்ம பாந்தவியத்தை தான் நாம் பார்க்கணுமே தவிர சரீரத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதாக இதனுடைய பரம தாத்பரியம். அதைத்தான் இங்கே தொலைவில்லி மங்கலம் பாசுரத்திலே ஆழ்வார் அழகாக சொல்லும் போது, அந்த பெண் தொலைவில்லி மங்கலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தேவபிரான் தேவதேவ பிரானிடம் ஈடுபட்டு தன்னுடைய பந்துக்களை எல்லாம் மறந்து இருக்கிறாள். இப்போ அவளுடைய தாய்மார்களுக்கு அவளுடைய தோழி சொல்லுகிறார், நீ இவளை தொலைவில்லி மங்கலத்திலே கொண்டு போய் காட்டினீர்கள், அதனால் இவளை நீங்கள் இழந்து விட வேண்டியதுதான். இழந்து விட வேண்டியதான என்ன அர்த்தம்னா உயிர் போயிடும் அர்த்தம் இல்லை, உங்களுக்கு இனிமேல் அவள் பந்து இல்லை, அவள் எம்பெருமானுக்கு பந்துவாக இருக்கக்கூடியவள், அதனால உங்களுடைய உறவு முறையை நீங்கள் இல்லாதாக்க வேண்டியதுதான், வேற வழி கிடையாது என்பதாக சொல்லுகிறார்கள். அதே சமயம் வேற ஒரு முக்கியமான விஷயமும் சொல்ல வேண்டியிருக்கு, இந்த சரீர பந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் மாதாவோ பிதாவோ பர்த்தாவோ பாரியாவோ புத்திரனோ புத்திரியோ மாதிரி யாரா இருந்தாலும் அவர்கள் இந்த பாகவதர்களாக இருந்து அவர்கள் பகவானுடைய ஆராதனத்துக்கு அனுகூலமாக இருந்து ஆத்ம பந்துத்வத்தை புரிந்து கொண்டு அவர்கள் எல்லாம் இருப்பார்களானால் அப்ப அவர்களே ஆத்ம பந்துவாகலாம். பாகவதர்கள்லாம் ஆத்ம பந்து என்பதாக சொல்வது, இவர் சரீர பந்து இல்லை ஆத்ம பந்து அப்படின்னு சொல்லுவார் பெரியவாள்லாம். என்ன அர்த்தம் கேட்டா, சரீரத்துல எனக்கு அவருக்கும் உறவு கிடையாது, ஆனால் அவர் பரம பாகவதரா இருக்க அப்படின்னாலே என்னுடைய ஆத்மாவுக்கு நெருக்கமானவர், ஏன்னா பகவான் வழியாக அவரும் பகவானுக்கு சேர்ந்தவர் நானும் பகவானுக்கு சேர்ந்தவர். பந்துத்துவம்னா அப்படிதானே, ரெண்டு பேருக்கும் ஒரே மூல புருஷர்கள் இருந்தா பந்து அப்படின்னு சொல்றது அந்த மாதிரிதானே வரும். அப்ப ரெண்டு பேருக்குமே பகவான் தான் மூல புருஷங்கபடினாலே அப்ப எங்களுக்கு ஆத்ம பந்துத்துவம் உண்டு, சரீர பந்துத்துவம் இல்லை என்பதாக அழகாக சொல்வார். அந்த ரீதியிலே நமக்கு இருக்கக்கூடிய சரீர பந்துக்களே பல பேருக்கு அப்படிதான், நம்ம ஸ்ரீகிருஷ்ண குடும்பங்கள்ல பல பேருக்கு சரீர பந்துக்களே ஆத்ம பந்துக்கள். ஏன்னு கேட்டா அவர்களே தான் அந்த குழந்தைக்கு திருமணம்லாம் இட்டு கொடுத்து சோத்தபாதங்கள்லாம் சொல்லி கொடுத்து சமாசயனம் பண்ணி வச்சு மந்திர உபதேசங்கள்லாம் ஆச்சாரியனை கொஞ்சம் பண்ணி வச்சு எல்லாம் அம்மா அப்பா தான் பண்றா. அப்ப தம்பதிகளா இருக்கும்போது அவர்கள் ரெண்டு பேருமே எம்பெருமானுடைய கோயில்கள்ல போய் கைங்கரியங்கள்லாம் ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ பண்ணி ஆத்திரியும் ரெண்டு பேருமாக இருந்து கொண்டு பெருமாள் திருவாராதனங்கள்லாம் விடாமல் பார்த்து கொண்டு இப்படி எல்லாம் இருக்கும்போது அப்ப இந்த சரீர பந்துத்வத்தை உடனமா அப்படின்னு கேட்டா, அவர்கள் சரீர பந்துக்களா இருக்கிறவர்கள் ஆத்ம பந்துக்களாவும் இருக்கிறபடினாலே அப்போ சாஸ்திரியமான ரீதியில பந்து பரிபாலனம் பண்ணிக்கொண்டு ஆத்ம பாந்தவியத்தை கொண்டாடி கொண்டு இருப்பார்கள். அதான் கண்ணவரும் கைதொழும் பிள்ளைகளை பிள்ளை என்றன பெறுவர்களே என்பதாக சாதிக்கிறார் திருவங்கியாழ்வார். என்னுடைய பெண்ணானவள் திருக்கண்ணவரும் கைதொழுகிறாள், எம்பெருமானை சேமித்துக் கொண்டிருக்கிறாள், இவளை நான் என்னுடைய பெண் பிள்ளைன்னு எப்படி சொல்வேன் என்கிறார். ஏன்னா சரீர பந்துத்துவம் இத்து சொல்ல முடியாது, இவள் இப்ப ஆத்ம பந்துவாக ஆகிவிட்டாள் என்பதாக அர்த்தம். அப்படியாக இப்பொழுது நாயிகாபாவத்திலே ஆழ்வார் இருக்கிறார். அந்த நாயகியானவள் தேவபிரான் திரு தொலைவெளி மங்கலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானிடம் அதிக ஈடுபாட்டுடன் அவனிடம் போக வேண்டும் என்பதாக, அவனோடு சேர வேண்டும் என்பதாக அவள் ஆசைப்பட தாயாரானவர் தோழிமார்களிடம் சொல்ல, தோழிமார்கள் இவருடைய நிலைமையை பார்த்தால் இனிமேல் நாம் செய்வது ஒன்றும் இல்லை, ஏனென்றால் எம்பெருமானிடம் அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாட்டுடன் இருக்கிறாள், ஆகையால் இவரை நாம் மறக்க வேண்டியதுதான் அப்படின்னா இவருடைய சரீர பந்துத்வத்தை நாம் மறக்க வேண்டியதுதான் என்பதாக அர்த்தம். அப்படி ஆச்சரியமாக ஆழ்வார் அருளி செய்த பாசனம் திருத்தொலைவெள்ளி மங்கலம் பாசனம். ஆழ்வாருடைய ஆச்சரியமான நிலையை தெரியப்படுத்தக்கூடிய திருவாய்மொழி இது என்பதாக சொல்வார். இதிலே இரண்டாவது பாசனம், குமிருமோசை விழ ஒளி தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கு அமுதமென் மொழி ஆளே நீர் உமக்கு ஆசையின்றி அகற்றி நீர் திமிரு கொண்டாலொத்து நிற்கும் மற்றிவள் தேவ தேவ விரானென்றே நிமியும் வாயொடு கண்கள் நீர் மல்க நெற்று ஒசிந்து கரையுமே. அன்னை நீர் தாய்மார்களே, இந்த தோழிகள் சொல்கிறார்கள், நீங்கள் இவளை தொலைவெள்ளி மங்கலத்திலே கொண்டு போனீர்கள். அதுவும் எப்பொழுது? ஆச்சரியமான உற்சவங்கள் நடக்கும் பொழுது. எங்கு பார்த்தாலும் வாத்திய கோஷமும் வேத கோஷமுமாக குமிரும் ஓசை விழா உற்சவ விழா ஒலி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட தொலைவெள்ளி மங்கலத்திலே நீ இவர்களை இவளை கொண்டு போனீர்களே, அழைத்து கொண்டு போனீர்களே. அந்த ஊரையும் அந்த திருநாளையும் அங்கே இருக்கக்கூடிய உற்சவ கோஷங்களையும் கண்டு வைத்த இவள் மறுபடியும் அதை மறந்து இருப்பாளோ, அதை விட்டு இருப்பாளோ? இவள் அமுத மென்மொழியாள், அமிர்தம் போல மிருதுவாக பேசக்கூடியவள். இவளுடைய வார்த்தைகளில் கேட்க முடியாமல் படி நீங்கள் ஆகிவிட்டீர்களே. நீர் உமக்கு ஆசையின்றி அகற்றனீர், நீர் இவள் பக்கம் உங்களுக்கு ஆசை உண்டானால் நீங்கள் அப்படி செய்திருக்க மாட்டீர்கள். ஆசை இல்லாதபடியினாலே இப்பொழுது இவளை இழந்து கொண்டு நிற்கிறீர்கள். இவளுடைய நிலையை பார்த்து நான் இதை சொல்லுகிறேன். இவள் எப்படி நிற்கிறாள்? ஒரு சேஷ்டையும் இல்லாமல் அசையாமல் அப்படியே பார்த்து கொண்டு நிற்கிறாள். திடீரென்று கொஞ்சம் நினைவு வந்தபோது தேவதேவபிரான் என்றே சொல்லிக் கொண்டு மேலே முழுவதும் சொல்ல முடியாமல் தேவதேவபிரான் அவனை நான் சேவிக்க வேண்டும், அவனிடம் என்னை அழைத்துக் கொண்டு போகுங்கள் என்பதெல்லாம் சொல்ல ஆசைப்பட்டவன் இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாமல் தேவதேவபிரான் என்று சொல்லும் பொழுதே வாயெல்லாம் உதடுகள் எல்லாம் துடிக்கின்றன, கண்கள் இருந்து நீர் கொட்டுகிறது, அந்த உடம்பே மெதுவாக அப்படியே தளர்ந்து போய் நிற்கிறது. அவள் அழுது கொண்டு நீர் கரையிறா போலே கரைந்து கொண்டு நிற்கிறாள். இந்த நிலையை பார்த்துதான் நான் சொன்னேன், இனி இவளை மாற்ற முடியாது என்பதாக. இது தோழிமார்கள் பாசம். போன பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, வெறும் தொலைவில்லி மங்களும் எம்பெருமானை சேவித்தாலே அவளுக்கு ஆட்பட்டு இருப்பார்கள். ஆனால் அந்த தொலைவெளி மங்கலத்திலே இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு உற்சவம், அந்த உற்சவத்துக்கு கூட்டு போயிருக்காள். அப்போ உற்சவம் எப்படி இருக்குடா? குமிரும் ஓசை விழ ஒலி, குமிருகின்ற ஓசையம் மகாத்வனி வருகிறது. ஒரு உற்சவம்னாலே பலவிதமான கோஷங்கள்லாம் இருக்கும் இல்லையா, வாத்திய கோஷத்திலிருந்து ஆரம்பிக்கும் பெருமாள் புறப்பாடு அப்படின்னா எல்லா வாத்திய கோஷங்கள்லாம் சேர்க்கும், திவ்ய பிரபந்த பாராயண கோஷம் இருக்கும், அதுக்கப்புறம் கைங்கரிய பரர்கள்லாம் வரக்கூடியது இருக்கும், அப்புறம் ஏலப்பண்ணுவர்களுடைய கோஷம் இருக்கும், அதுக்கப்புறம் வேத பாராயண கோஷம் எல்லாம் இருக்கும். இப்படி ஒரே கோஷத்தோட கூட தானே உற்சவம் அப்படின்னு நடக்கும். வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளை குழாம் விளையாட்டொலியும் அப்படிங்கிறார் ஆழ்வார். செந்திரு பேரையை சொல்லும் போது வேத ஒலி விழா ஒலி பிள்ளை குழாம் விளையாட்டொலி. ஒரு உற்சவம் அப்படின்னா எத்தனையோ பேர் ஆனந்தமாக சிரித்து பேசிக் கொண்டிருப்பார்கள், எத்தனையோ குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கும். கோயில்ல தான் விளையாடு, கோயில்ல போய் குழந்தைகள்லாம் விளையாடணும்னா அந்த விளையாட்டை பார்க்கறதுக்கு தான் பெருமாள் உற்சவம் நடத்திக்கிறாரோ என்பதாக தோன்றும் நமக்கு. ஏனென்றால் குழந்தைகள்லாம் பெருமாளுடைய குழந்தைகள், கோயில்கள்லாம் குழந்தைகளுக்காக இருக்கு. அதனால அந்த கோயிலை காமிச்சுதானே குழந்தைகளுக்கு நாம் பாடம் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அதனால பிள்ளை குழாம் விளையாட்டொழியும் அதுக்கும் சேர்த்து பாடுறார் ஆழ்வார். அந்த ரீதியிலே திருவனந்தபுரத்துல வந்தா அதை செய்விக்கலாம். கோஷ்டி திவ்ய பிரபந்த கோஷ்டி வேதபாராயண கோஷ்டி அப்படின்னு மாதிரி குழந்தைகள் விளையாட்டு கோஷ்டின்னு ஒண்ணு உண்டுங்க. ஒரு 200 பசங்க ஆச்சரியமாக முதல்ல விளையாண்டு சத்தம் போட்டுட்டே போயிடும், கை தட்டிண்டு ஆடிண்டு பாடிண்டு இப்படிதான் போயிட்டு இருக்கும். என்ன ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள், சின்ன குழந்தைகள் எல்லாம் உற்சவத்துல எம்பெருமானுடைய ஒரு வைபவத்துல இதெல்லாம் சேர்த்து அனுபவிக்கணுமா? அழகா சொல்ற ஸ்ரீமத் ராமாயணத்திலே, தேஷாம் புண்ணியாக கோஷோத கம்பீர மதுரத்வனஹ அயோத்தியாம் பூரையா மாத சூரியநாதானுநாதிதா. ஸ்ரீராமர் பெருமாள் பட்டாபிஷேகம்னா உடனே புண்ணியாக கோஷம் பெருசா இருக்கான். வைதிகர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வேத மந்திர கோஷம் இருக்கும் இல்லையோ, கல்யாணங்கள்லாம் பார்த்தா தெரியும். ஆசீர்வாதம் அப்படின்னா உறக்க சொல்லுவான், சிலதெல்லாம் உறக்க சொல்லணும் இருக்கு, சிலதெல்லாம் மெதுவா சொல்லணும் அப்படின்னு இருக்கு. ஆனா ஆசீர்வாதங்கள்லாம் அதெல்லாம் உறக்க சொல்லுவான், சாத்தியத்துல அபிஷேகம் அப்படின்னா அதெல்லாம் மெதுவா சொல்லுவான், அதெல்லாம் உறக்க சொல்லுவோம். இவ்வளவு சாத்தம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு பத்து பேர் கூட்டி வச்சு உறக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மாட்டான், மெதுவாக ஆத்துக்குள்ள கேட்கணும், அந்த மாதிரி பாத்துக்கோங்க என்று அபிஷ்ரவணம் அப்படின்னு சிராதத்தும் போது அப்படி சொல்லுவார்கள். ஆனால் விவாகம் உபநயனம் அப்படின்னு வரும்போது அந்த உதகசாந்தி ஆகட்டும் இல்ல வேற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆகட்டும், அதெல்லாம் உறக்க சொல்வார்கள். அது மங்கள ஒலி இல்லையா, அதனால அப்படியாக அயோத்தியில புண்ணியாக வசனம் சொல்லும் போது அந்த புண்ணியாக கோஷா அப்படிங்கிறது அயோத்தியா பூரையாமாச, அயோத்தி மக்களும் அதை நிரப்பிட்டு எங்க பார்த்தாலும் கேட்டது என்பதாக சொல்லுகிறார்கள். அந்த ரீதியிலே குமிரு மோசை விட ஒலி வேத கோஷம், வாத்திய கோஷம் கேட்கவே வேண்டாம், ஆச்சரியமாக இருக்கும். உற்சவம்னாலே வாத்தியம் தானே பிரதான், அதுக்கப்புறம் பிள்ளை குழாம் விளையாட்டுலையும் இன்னும் என்னென்ன ஒலி இருக்கோ இது எல்லாம் சேர்த்து அப்படிப்பட்ட இந்த தொலைவெள்ளி மங்களத்திலே போகும்போது இந்த பெண்ணுக்கு என்ன அப்படின்னு கேட்டானா, அந்த தொலைவெள்ளி மங்களம் எம்பெருமானை சேவிச்சு விட்டு வந்தப்புறம் அந்த எம்பெருமான் நினைவு இருக்கும், அந்த விழா ஒலி இருக்கு இல்லையா உற்சவம், அந்த நினைவும் இருந்துட்டே இருக்கும். அதுவே கேட்டு கேட்டு கேட்டு புறப்பாடே கேட்டுன்னு இருந்தோம் வச்சுக்கோங்க, சில சமயம் என்ன ஆகும் கேட்டாலும் பெருமாள் வெளியூர் உற்சவம் புறப்பாடு நடக்கும். அப்போ ராத்திரி ஒரு பத்து மணிக்கு காஞ்சிபுரத்துல விரதாதி பெருமாள் புறப்பாடு ஆச்சுன்னா மறுநாள் மத்தியானம் வரைக்கும் புறப்பாடு, அது வரைக்கும் பாராயணக்கார கூடவே பாராயணம் பண்ணிட்டு இருக்கும். அந்த புறப்பாட்டுல வாத்திய உடல் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அதனால என்ன ஆச்சும் கேட்டானா, திருப்பி போய் உற்சவம் எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட காதுல அந்த உடல் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். வேத பாராயணம் வேத பாராயண கோஷம் காதல் கேட்டுட்டே இருக்கும். அன்னைக்கு இப்ப சொன்னது இப்பவும் காதல் ஒழித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி அப்போது இருக்கிறவர்கள் தொலைவெள்ளி மங்களத்தை எப்படி மறக்க முடியும், தொலைவெள்ளி மங்களத்தினுடைய உற்சவத்தினுடைய கோஷமே மறக்க முடியாது அப்படின்னும் போது எம்பெருமானை போய் எப்படி மறப்பார், இது நடக்கிற காரியமே கிடையாது. குமிரு மோசை விட ஒலி தொலைவெள்ளி மங்களம் கொண்டு புக்கு கம்பீர விவித மங்கள வாத்திய பிரமுதித ஜனகோஷத்தை உடைத்தான மகோத்சவம் செல்லா நிற்க திருத்தொலைவெள்ளி மங்களத்திலே கொண்டு புக்குகோள். நல்ல வாத்திய கோஷம், கம்பீரமான விவித மங்கள வாத்திய கோஷமா, அந்த வாத்திய கோஷத்தை காட்ட முக்கியம் அதனாலே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஜனங்களுடைய கோஷமா, இதெல்லாம் இருக்கும்போது இவளை அங்க கொண்டு போனீர்களே அப்படின்னார். அவ்வூரையும் திருநாளையும் அங்குள்ள உற்சவ கோஷங்களையும் கண்டு வைத்து இவளை கொண்டு புகிருவாருண்டோ என்று கருத்துன்னு சாட்சா சுவாமி சாதிக்கிறார். இத இத்வனி செறிப்பட்டால் இவளை கொண்டு மீள ஒன்றோ அடுப்பது என்பதா. அதனால அந்த மறுபடியும் இந்த வாத்திய ஒளின்னு ஆரம்பிச்சா உடனே தொழில் உங்களை போயிடுவார்கள், ஜாக்கிரதையா இருக்கணும். இவகிட்ட அமுதவன் மொழியாலே நீருமக்கு ஆசையின்றி அகற்றி நீர், தொழில் இவங்களும் கொண்டு போனீர்களா அப்பவே புரிஞ்சு வச்சு உமக்கு இவ மேல ஆசை இல்லை, இவள் என்னுடைய பெண்ணாக இவள் வளர வேணும் என்று இருந்தால் கொண்டு போயிருக்க மாட்டீர்கள். இவள் என்ன வேணா ஆட்டம், என் பெண்ணு வேண்டாம், என் பெண்ணு இல்லாட்டாலும் பரவாயில்லை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு இவள் மேலே ஆசை இல்லாதபடியினாலே நீங்கள் இப்படி நடந்து கொண்டீர்கள். ஆசை உண்டானால் இவளை எப்படி அந்த ஊரிலே கொண்டு போய் இவளை அகற்றுவீர்களா, உங்களை விட்டு பிரிக்கும்படி பண்ணுவீர்களா அப்படின்னு சொல்றார். அதுவும் அமுத மென்மொழி ஆளை, அமிர்தம் போலே மென்மையான மொழியுடையவளா, இவளுடைய வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டாமா, எத்தனை நாள் சொன்னா இவளை பேச வைத்து இவளை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டுமே, ஆனால் இவருடைய வார்த்தையெல்லாம் கேட்க முடியாதபடி ஒரு பாக்கியம் இல்லை நமக்கு, கேட்க முடியாத பாக்கியம் இல்லை. இவ எம்பெருமான் திருநாமத்தை தான் சொல்ற, நம்ம கூட யாரையும் பேசுறதே கிடையாது, எம்பெருமானோட தான் பேச்சு எல்லாமே, நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. அப்படி எம்பெருமான் கிட்ட பேசும்போது முழுதான பேச்சு கிடையாது, ஏன்னா அதுக்குள்ள நின்று நின்று குமுறுமே என்பதாக உடனே அழ ஆரம்பித்து விடுகிறார். எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுவார்கள், இவருடைய வார்த்தையை கேட்பதற்கு கூட ஒரு பாக்கியம் விஷயமே, அது இல்லாமல் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றான். மிதஹாஸ்யாந்தரயுதம் குணவன் மதுரம் ஹிதம் வைதேக்யா வாக்கியம் அதுலம் கதா சோஷ்யாமி லக்ஷ்மணா. பெருமான் சொல்ற வைதேகி சீதா பிராட்டியுடைய வாக்கியம் இருக்கே ரொம்ப மதுரமா இருக்கும். சீதா பிராட்டி பேசும்போது எப்படி பேசுவான் அழகா சொல்ற. மிதஹாஸ்யாந்தரயுதம், மிதம்னா புன்சிரிப்பு, ஒரு மெதுவான ஒரு புன்சிரிப்போட தான் பேசுவார்கள். பேசும்போதே அழகா சிரிப்போட பேசுவார்கள். பேசும்போதே கோபம் தெரியாது. ஹாஸ்யம், அது நடுவில் ஹாஸ்யம் வேற இருக்குமா, பேச்சு நடுவிலேயே பரிகாச வார்த்தைகள்லாம் கூட இருக்குமா. மித ஹாஸ்யாந்தரயுதம் குணவத்தை மதுரம் ஹிதம், ரொம்ப மதுரமா இருக்கும், நல்ல குணத்தோட இருக்கும், ரொம்ப ஹிதமாக இருக்கும். விராட்டி ஒரு வார்த்தை பேசினால் கூட எம்பெருமாடுக்கு பரம போக்கியமாக இருக்குமாம். வைதேஷ்யா வாக்கியம் அதுலம், இந்த மாதிரி வார்த்தையை லோகத்துல யார்கிட்ட கேட்க முடியும்? லக்ஷ்மணா, நான் இதை இழந்து நிற்கிறேனே, வைதேகி பேச நான் என்னைக்கு கேட்க போகிறேனோ தெரியவில்லையே, கதாஸ்ரேஷ்யாமி லக்ஷ்மணா என்பதாக பெருமாள் பிராட்டியை பிரிந்த கஷ்டம் போல பிராட்டிய வார்த்தையை கேட்க முடியாமல் அந்த கஷ்டத்திலே அந்த சோகத்திலே இருந்தார். அந்த மாதிரியாக அமுதம் என் மொழியால் ஆயிற்று இவள், இவள் வார்த்தையே கேட்கணுமே ஆனா கேட்க முடியாமல் இருக்கே போ. அமுதமென் மொழியாளில் நீர் உமக்கு ஆசையின்றி அகற்றினீர் திவிர் கொண்டால் ஒத்து நிற்கும். சரிதான், ஒரு தடவை தொலைவில்லி மங்கலம் போயிட்டு வந்தோம், அதனால இனிமே நம்மளை விட்டு பிரிந்து விடுவாளா அப்படின்னா இவளுடைய அடையாளங்களை எல்லாம் பாருங்கள், கட்டாயம் இவள் பிரிந்து விடுவாள், நம்மை மறந்து விட்டாள் எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருக்க. பாருங்க, திமிர் கொண்டால் உத்து நிற்கும், திமிர் பிடித்தவள் போலே அப்படி நிற்கிறாள், ஜடமாக இருக்கான்னு அர்த்தம். ஒரு பெண் அப்படின்னா ஓடி ஆடி காரியங்கள் செய்து பாடி இப்படி எல்லாம் இருப்பாள் இல்லையா, பாடுவார்கள், ஆடுவார்கள், விளையாடுவார்கள், காரியம் செய்வார்கள், படிப்பார்கள், இப்படி எல்லாம் உண்டு இல்லையா. ஆனால் ஒண்ணும் இல்ல, வேண்டுதுன்னு இருக்கா ஜடம் மாதிரி, திமிர் பிடித்தா மாதிரினா, திமிர்னா நம்ம அகம்பாவம்னு அர்த்தம் கிடையாது, அது உடம்புல நம்மை அசைய செய்ய முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு திமிர்ப்பு என்று சொல்லுவார்கள், ஒரு வாத விசாரம் என்று காரித்திருக்கிறார். அதாவது வாயுனாலே வரக்கூடிய ஒரு மாறுதல், அந்த மாறுதலே அந்த திமிர்ப்பு இங்கே மாறுதல் வந்தால் உடனே அந்த இடம் அசைய முடியாதாம், கைகள்லாம் அசையாத பிளேடும். அந்த மாதிரி நிற்கிறாடே இவள், எம்பெருமான் கிட்ட மனசை பறிகொடுத்து விட்டு திமிர் பிடித்தால் போலே நிற்கிறாள். திமிர் கொண்டால் ஒத்து நிற்கும் மற்றவள் தேவதேவ விரான் என்றே. மற்ற சமயத்திலே கொஞ்சம் அதிலிருந்து இவள் தன் நினைவெல்லாம் வந்தா அப்ப ஏதோ வாயை திறந்து பேசுகிறாள். என்ன பேசுகிறான்னு பார்த்தா தேவதேவ விரான் அப்படின்னு அந்த எம்பெருமான் திருநாமத்தையே சொல்லுகிறான். அவன் தேவபிரான் மாத்திரம் இல்ல, தேவபிரான்னா தேவர்களுக்கு உபகாரகன், ஆனால் தேவதேவ விரானா தேவர்களுக்கெல்லாம் தேவர் யாரோ அவருக்கு உபகாரகன். தேவர்களுக்கெல்லாம் தேவர் யார் அப்படின்னு கேட்டானா அவர் விஸ்வசேனர். பேரு கேட்டா தேவர்கள் அப்படின்னாலே நித்திய சூரியன் தான், அந்த தேவர்களுக்கு தேவர்னா நித்திய சூரியர்களுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய விஸ்வசேனர், அவர் தலைமையில தான் உபய விபூதியும் இருக்கு என்பதாக அந்த விஸ்வசேனருக்கு பரம உபகாரக்காராம் எம்பெருமான். விஸ்வசேனருக்கு தன்னையே கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறார். அந்த விஸ்வசேனர் எம்பெருமானுக்கு கைங்கறி மன்னம்னே ஆசைப்படுறார். எப்பவுமே சேஷாசனர் அப்படின்னு திருநாமம் அவருக்கு. அதனால அவர் நிறைய விஷயங்கள் எல்லாம் எம்பெருமான் கிட்ட அடிக்கடி விஜயாபனம் பண்ணி லோகத்துல யார் யார் எப்படி எப்படி இருக்கிறார்கள், ஜெகத் பிரவருத்தி எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் விஜயாபனம் பண்ண எம்பெருமான் அதை கேட்டு இருக்கார். மொத்தம் பிரியேண சேனாபதினான் எவேதி தது சகானுஜானந்தம் உதார வீக்ஷணைஹி அப்படின்னு ஆள வந்தார் ஸ்தோத்திரத்துல. பிரியேண சேனாபதினா, எம்பெருமானுக்கு ரொம்ப பிரியமானவரா விஸ்வசேனர். ஏன்னா எம்பெருமான் திருவுள்ளம் என்னங்கிறது அவருக்கு தெரியும், அதனால எம்பெருமான் திருவுள்ளப்படி அழகா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவார். நிவேதி, அதை வந்து பெருமாள் கிட்ட நிவேதனம் பண்ணுவாரா. அப்போ தத்தானுஜானந்தம், பெருமாள் வந்து தன்னுடைய கடாட்சத்தினாலேயே அதை அங்கீகாரம் பண்ணுவார். இதெல்லாம் சேவை குண்டத்தில் நடக்கும், அவர் திருவுள்ளப்படிதானே இவர் நடக்கிறார், அதனால இவரை நடத்துகிறவரும் அவர்தான், அதனால சினிமா நடக்குவாங்க. அப்படி அந்த விஸ்வசேனருக்கு பிரான் அப்படின்னா தன்னையே கொடுத்து கொண்டிருக்கிறவன், தன்னுடைய சேவையை விஸ்வசேனத்திலேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறவன் எம்பெருமான். அதனால தேவதேவ பிரான் அப்படின்னு நமக்கும் எம்பெருமான் பிரான். பிரான்னா உபகாரகன் அர்த்தம். என்ன உபகாரம்னா நம்மளும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம், நமக்கும் கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். நமக்காக கோயில வந்திருக்கான், கோயில பெருமான் அர்த்தாவதார மூர்த்தியா வந்திருக்கான், நமக்காக ஆத்துல வந்திருக்கான். அதனால தானே நமக்கு திருவாராதனம் பண்ண முடியுது. அர்த்தாவதாரம் இருக்கவே தானே பெருமாளுக்கு நாம் கைங்கரியங்கள் பண்ண முடியும். அர்த்தாவதாரம் ஒன்று கிடையவே கிடையாது, விபாவதாரத்தோடு முடிஞ்சு போச்சு. இனிமே கல்கி அவதாரம் எடுத்தாதான் நடுவில் பெருமாள்கிற பேச்சே கிடையாது அப்படின்னா நம்ம என்ன கைங்கரியம் பண்ண முடியும்? அதனால நம்ம கைங்கரியத்துக்காக தன்னையே கொடுத்து கொண்டிருக்கான். தன் திரு மேனியை அர்த்தாவதார திருமேனியை நமக்காக கொடுத்து வைத்திருக்கிறான். அப்படி இருக்கக்கூடியவன் தேவதேவர்களுக்கும் அப்படி நித்திய சூரிகள் நாயகனான விஸ்வசேனருக்கும் இருக்கக்கூடியவன். தேவதேவ பிரான் என்று இனியும் வாயோடு கண்கள் நீர் மல்க அவருடைய வாயெல்லாம் குடிக்கிறோம். தேவதேவ பிரான் சொல்லும் போதே, எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லும் போதே உதடுகள் என பூர்த்தியாக சொல்ல முடியலை, அதுக்குள்ள உதடுகள் எல்லாம் நெளிகின்றன. இனியும் வாயோடு கண்கள் நீர் மல்க, கண்ணுல அப்படியே ஜனஞ்சலமாக கொட்ட, நெக்கு ஒசிந்து கரையுமே, நெக்குதான் நெகிழ்ந்து போய் அப்படின்னா அப்படியே எம்பெருமானுடைய நினைவிலேயே இருந்து அவனை பிரிந்த ஒரு விசரத்தினாலே துக்கத்தினாலே அப்ப சரீரமே மெதுவாக நெகிழ ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உசிந்து அப்படின்னா சிகிலமாக கடைசியில் கரைந்து போயிடும், தளர்ந்து போகும். தளர்ந்து போய் அப்புறம் சரீரமே ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாதிரி ஆகி கரைந்து போய்விடும். அந்த அளவு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல தான் நிலையாக நிற்கக்கூட முடியாதபடி தான் அப்படியே கரைந்து போகும்படியாக இவள் ஆகியிருக்கிறாளே. இப்படிப்பட்ட இவளை பார்த்த பிறகு என்ன அப்படின்னு கேட்டா, பிள்ளை அழகாக சாதிக்கிறார். சித்திரார்த்திதையை போலே ஒரு சேஷ்டித க்ஷமையன்றியே நின்று அதி உதிரஸ்வரமாக தேவதேவ விரான் என்றே சொல்லிக் கொண்டு அழுது நெக்கு ஒசிந்து நேராய் உருகா நிற்கும். ஆதலால் அங்கே கொண்டு புக்க வழியை இழந்திகொள், இனி இவளை ஆசைப்பட்டால் கிடைக்குமோ என்கிறாள். அப்படி அங்க கொண்டு போய் கடைசியில் அவள் போய்விட்டால் என்ன ஆசைப்பட்டால் நமக்கு கிடைக்குமோ? எல்லாம் ஒன்றும் கிடைக்காது. இவள் நிலைமையை பார்த்தால் இனி இவள் எம்பெருமானை சேர்ந்தவள், நம்மை சேர்ந்தவள் இல்லை அப்படின்னு சொல்றாள். இந்த பிள்ளை வந்து அழகாக அமுதவின் மொழியாளை அப்படிங்கறத இந்த தேவதேவ பிரான் அப்படிங்கறத சேர்த்திருக்க. இவள் அமுத மென்மொழியான் அப்படிங்கிறது இவள் வாயாலே தேவதேவ பிரான் அப்படின்னு சொல்லும் போது தெரியுமா? அச்சயமான எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லும் போது இவள் வாயாலே சொல்லி அதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லுவாராம். ஆனால் அதை மூதுவாக சொல்ல முடியாமல் இப்போது இருக்க அதிமதுர ஸ்வரமாக தேவதேவ பிரான் என்று சொல்லிக் கொண்டேன் அப்படின்னு இதே திருவாய்மொழியிலேயே பின்னாடி என்ன வரும் கேட்டானா, இருந்திருந்து அரவிந்தலோசனா என்றே இறங்கி நெய்யுமே என்பதாக வரும். அங்கே எம்பெருமானுக்கு அரவிந்தலோசனன் என்பதாக திருநாமம் இல்லையா? அதனால எப்பொழுதுமே ஓயாமல் அரவிந்தலோசனா அரவிந்தலோசனா அப்படின்னு அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறாளே. கருந்தடங்கண்ணி கை தொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் துறும், இருந்திருந்து அரவிந்தலோசனா என்றன்றே நைந்து இறங்குமே அப்படின்னு அந்த ஆழ்வார் பாசுரத்திலே அரவிந்தலோசனன் சொல்லும் போதே நமக்கே ரொம்ப அதிமதுரமாக இருக்கும். ஏன்னா ஆச்சரியமான திருநாமம் யாருக்கு உண்டு? இல்லை அழகா சொல்ற, இங்கே எம்பெருமானை சேவித்தவள் அந்த எம்பெருமானுடைய திருக்கண்களையே அந்த கண்களையே நினைத்து அரவிந்தலோசனா அரவிந்தலோசனா என்றென்றே சொல்லி நைந்து தளரா நிற்கும் என்கிறான். அந்த பாட்டு வரும் அரவிந்தலோசனா அரவிந்தலோசனா அதையே சொல்லியிருக்கான். அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லும் போதே நமக்கு மதுரமாக இருக்கும். கண்ணனின் சிறுத்தாம்பினால் கட்டுள்ள பண்ணிய பெருமாயன் என்னப்பொழில் நல்லி தென்குருகூர் நம்பி எல்லக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் ஆவுக்கே. ஆழ்வார்கள் சேர்த்து சொல்றார், நம்மாழ்வார்கள் திருநாமத்தை சொன்னால் அன்னிக்கும் அமுது ஊரும் என் ஆவுக்கே என்று சொல்ற மாதிரி நமக்கும் பரம போக்கியம். இந்த பாசுரத்தில் சொன்னது என்ன கேட்டா, இவளுடைய ஒரு வார்த்தை அழகினாலே அவர்களுக்கும் பரம போக்கியமா இருக்கான். அதனால் அவர்கள் இவருடைய வாயாலே அதை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அணி இவளை ஆசைப்பட்டால் கிடைக்குமோ என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். மூன்றாவது பாசுரம், கரைகொள் பைம்பொழில் தன் பனை தொலைவில் விமங்கலம் கொண்டு புக்கு உரை கொள்கின் மொழி ஆளை நீருமக்கு ஆசையின்றி அகற்றி நீர் திரை கொள்பவத்து சேர்ந்ததும் திசை ஞாலம் தாவி அளந்ததும் இறைகள் நீத்ததுமே பிதற்றி நெடும் கண்ணீர் மல்க நிற்குமே. தொலைவில்லை மங்கலத்தை சுற்றி எத்தனையோ விதமான தோட்டங்கள் உத்தியானங்கள் இருக்கிறது. அந்த உத்தியானங்கள் எல்லாம் ஆச்சரியமான மரங்கள் எல்லாம் இருக்க பல விதமான பூக்கள் எல்லாம் பூத்திருக்க ரொம்ப குளிர்ந்ததாகவும் ரொம்ப அடர்ந்ததாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கக்கூடிய உத்தியானங்கள், அதாவது சோலைகள், பச்சை சோலைகள். அந்த பச்சை சோலைகள் சூழ்ந்திருக்கிற தொலைவில்லை மங்கலத்திலே நீங்கள் இவளை கொண்டு போனீர்கள், கொண்டு போய் அதன் பலனாக இவளை அகற்றினீர்கள். உமக்கு ஆசை இல்லை, அதனால தொலைவில்லை மங்கலம் கொண்டு போக்கு உங்களுக்கு ஆசை இருந்தால் இவளை அங்கே அழைத்துக் கொண்டு போக மாட்டேன். ஆனால் உங்களுக்கு ஆசை இல்லாதபடியினாலே நீங்கள் அவளை அங்கே அழைத்துக் கொண்டு போனீர்கள், அதன் பலனாக இப்பொழுது அவளை இழந்து நிற்கிறீர்கள். உரைக்குள் இன்மொழியாலே ஆச்சரியமான வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் அதை அப்படியே அவளுடைய வார்த்தையே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்னும்படியாக அதிமுக்தமான, அதாவது சின்ன குழந்தைகள் வார்த்தை மாதிரியாக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக விச்சேர பண்ணக்கூடியதாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். இவள் இப்படிப்பட்டவளை நீங்கள் அகற்றினீர்களே. இவள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாள் தெரியுமா? திரை கொள்பவத்து சேர்ந்ததும் திருப்பார்க்கடலிலே எம்பெருமான் கண் வளர்ந்தருள பிரகாரத்தை மிகை ஞாலம் தாவி அளந்ததும் திருவிக்கிரம அவதாரத்திலே இந்த உலகத்தை எல்லாம் தாவி அளந்த விதத்தையும் நிறைகள் மேய்த்ததும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே பசுமாடுகளை எல்லாம் மேய்ப்பதுமே பிதற்றி இதே சொல்லிக்கொண்டு நெடும் கண்ணீர் மல்க இவள் நின்று கொண்டிருக்கிறாளே. இவள் நிலையை பார்க்கும் போது ஒரு விஷயம் தெரிகிறது, இனி இவளை நம்மளால் மீட்க முடியாது, ஆகையால் இவளை இழந்தீர்கள் என்பதாக அந்த தாய்மார்களிடம் கோயில்கள் சொல்லுகிறார்கள். கரைக்கொள் பொயம்பொழில் தன் பனை தொலைவில் இவங்கலம் கொண்டு புக்கு. தொலைவில் இவங்கலத்தை பற்றி முதல் பாசுரத்திலே சொல்லும் போது துவளில் மா மணிமாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் என்பதாக சாதித்தார். ஆச்சரியமான மாட மாளிகைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடியது. இரண்டாவது பாசுரத்தில் குமிரு மோசை விழவொளி தொலைவில்லி மங்கலம் என்பதாக உற்சவ வைபவங்கள் இருக்கக்கூடிய திருத்தொலைவில்லி மங்கலம் என்று சாதித்தார். இப்போது அங்கே இது ஆற்றங்கரையிலே இருக்கக்கூடிய ஒரு திவ்யதேசம், அதனால எங்க பார்த்தாலும் தோட்டங்கள் தோட்டங்களா, அதிலே எத்தனையோ விதமான சாக்கைகளோடு கூட இருக்கக்கூடிய மரங்களா, எத்தனையோ விதமான புஷ்பங்களா, நல்ல சுகந்தம், நல்ல குளிர்ச்சி, இப்படியாக எல்லாம் சேர்ந்து இருக்கான் அந்த இடத்துல. அதி மனோகர சுமனோபர அபிராம அதி சீதல விதப விராஜித வகுல சம்பகாதி தரு நிகர பரிவிருத பரியந்தத்தை உடைத்தான திரு தொலைவெல்லி மங்கலத்திலே கொண்டு புக்க அப்படிங்கிற அதி மனோகர, ரொம்ப ஆசையா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அப்புறம் வந்து சுமனோபிராம, மனசுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சுமனோபர சுமனான புஷ்பம், அப்படி புஷ்பங்கள் எல்லாம் நிறைய நிறைந்திருக்கான். அதி சீதல தன் பனை அப்படின்னு சொல்லியிருக்கார், அதனால ரொம்ப சீதலமா இருக்கான் அந்த புஷ்பத்தினாலே. விடப விராஜித அப்படி இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. வகுல பஞ்சக வகுல சம்பகாதி தரு நிகர பரிவிருத அப்படின்னு இதெல்லாம் மொத்தமும் அந்த கரையில இருக்கான். அந்த தொலைவில் நிலங்களை தொட்டு அந்த கரையெல்லாம் பார்த்து வரணும். அந்த ஊர் எல்லைகள்லாம் போனானா மொத்தம் எல்லாம் தோட்டம் தோட்டமாக இதுல ஆச்சரியமான புஷ்பங்கள் எல்லாம் போட்டிருக்க நன்றாக இருக்கு என்பதாக இருக்கு. புஷ்ப பகுலத்தையா அதி சீதலங்களான ரொம்ப நிறைய புஷ்பங்கள் இருக்கு. மாதிரி கரைகொள் பயன்பொழில் தன்பனை கரை முழுக்க பயன்பொழில்கள், பசுமையான பொழில்கள் இருக்க தோட்டங்கள் இருக்க தன்பனை தன்னா குளிர்ந்ததான பனைனா பெரியதான தொலை இந்த மாதிரியான தோட்டங்கள் இருக்குன்னு. தொலைவில் லிமங்கலம் கொண்டு புக்கு அப்படி இருக்கக்கூடிய தொலைவில் மங்கலத்துல அழைத்து கொண்டு போய் உரை கொள்ளின் மொழி ஆளை. இப்போ அத்தியந்த மதுரமான வார்த்தைகளை உடையவள் உரைக்குள் அப்படின்னா அவனுடைய உரையே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, அதாவது ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொன்னானா அவன் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்போம். நம்ம என்ன விஷயத்தை சொல்லுகிறார், ஏதோ சொல்றாளே என்ன விஷயத்தை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்போம் நம்ம. ஆனா இவள் வார்த்தை சொன்னா எல்லாரும் அவ என்ன விஷயத்தை சொல்லுகிறா கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவளுடைய வார்த்தையே அத்தனை மதுரமாக இருக்கிறபடினாலே அப்போ அந்த மதுர வார்த்தையை தான் கேட்பான். அதனுடைய அர்த்தம் இருக்கட்டும். பொதுவாக எப்படின்னு கேட்டோம்னா ஒரு வார்த்தை அப்படின்னா அதுல அர்த்தம் தான் பிரதானம் சொல்லிருக்கான். அர்த்தத்துக்காக தான் வார்த்தை, ஒரு அர்த்தத்தை இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்தணும் என்பதற்காகத்தானே நம்ம வார்த்தைகள் எல்லாம் பேசுறோம். அதனால வார்த்தைகள் முன்ன பின்ன இருந்தா கூட அர்த்தம் தான் முக்கியம். அதுல அந்த அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வார்த்தைகளுக்கு அர்த்தம் எல்லாம் சொல்லிக்கலாம். ஏதாவது அதாவது என்ன கேட்டா நம்மளுடைய ஆசையம் நம்மளுடைய அபிப்பிராயம் வேற ஒருத்தருக்கு போய் ரீச் ஆகணும், அதுதான் முக்கியம். அந்த ரீதியில என்ன சொல்றாங்க கேட்டானா அர்த்தஞானம் தான் முக்கியம், தவிர வார்த்தைங்கிறது அதுக்காக வந்தது அப்படிங்கிற. ஆனால் இவள் வார்த்தையை பேசினான்னா இந்த வார்த்தையை கேட்பதுதான் முக்கியமா, அர்த்தஞானம் முக்கியம் இல்லையா? ஏன்னா அத்தனை அத்தனை போக்கியமாக இருக்கும். எப்படியானா ஒரு சங்கீதத்தனை கச்சேரி பண்றேன்னு வச்சுப்போம், அதுல ராகத்தோடு கூட அவர் ஆலாபனையோடு கூட அவர் பாடும்போது அந்த மதுர கானம் தான் முக்கியமே தவிர அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இரண்டாம் பட்சமாக போயிடும். அது அந்த மாதிரி ரீதியில இவள் பேசுவது அப்படி ஆச்சரியமா இருக்கும். மதுரா மதுராலாபா ஹிமாகமம பாமினிங்கிற ஸ்ரீமத் ராமாயண சரியில் சீதா பிராட்டியை பற்றி சொல்லும்போது மதுரமான ஆலாபம் உடையவள். ஆனா சீதா பிராட்டி சொன்னது அப்படியே கேட்கணும்னு ஆசைப்படுறேன் இவள். அந்த மாதிரியாக உரை கொள் எல்லா வார்த்தையிலையும் எல்லாருமே அர்த்தம் கொள்வார்கள். ஆனால் இவருடைய வார்த்தையிலே அந்த உரையே அப்படியே சொல்லுவார்கள். அர்த்தங்கிறது இரண்டாம் பட்சமாக ஆயிடுமா இந்த இடத்துல. உரை கொள் இன்மொழி ஆணை அப்படிப்பட்ட போக்கியமான இவர்கள் சாதிக்கிற சாஸ்தா சுவாமி அர்த்தம் இருக்கா சப்தம் மாத்திரமே கேட்டு அனுபவிக்கும்படி அதிமுக்தமான இப்ப குழந்தைகள்லாம் எல்லாம் பேசுறதும் வச்சுக்கோங்க. அப்போ அதுங்களுடைய சப்தத்தை அப்படியே கேட்கறதான அழகு, குழந்தைகள்லாம் மழை சொல்லல பேசு பேசும்போது அதை அப்படியே கேட்டுதான் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. தவிர உடனே இதனுடைய அர்த்தம் தப்பா இருக்கு இது இப்படி இருக்கு இது அப்படி பேசுறதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. குழந்தைகளுடைய வார்த்தையே அழகுதானே, அதே போல இவருடைய வார்த்தை அத்தனை அழகாக இருக்குமா, அத்தனை நமக்கு என்ன கேட்டானா வியாமோகத்தை கொடுக்குமா, பிரீத்தியை கொடுக்குமா, சந்தோஷத்தை கொடுக்குமா, அப்படிப்பட்ட இவள் வார்த்தையை சொல்லணும் இல்லையா, அது கேட்க முடியாமல் இருக்கிறீர்களே அப்படின்னு அர்த்தம். போன பாட்டிலே சொன்ன மாதிரி பிள்ளான் வந்து இதையும் அவள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் சேர்க்கிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறாள்னா திரை கொள்பவத்து சேர்ந்ததும் மூணு விஷயம் சொல்லியிருக்காரு. எம்பெருமானை பற்றி மூணு விஷயம் சொல்லுகிறானா இவள், திரை கொள் பௌவத்து நிறைய அலைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய திருப்பார்க்கரிடையே எம்பெருமான் சேர்ந்திருக்கிறான் அப்படின்னு பார்க்கடலில் பெய்ய துயின்ற பரமன் என்று சொல்லுகிறார். போல திருப்பார்க்கடலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அழகையும் திருப்பார்க்கடலே அவன் எழுந்திரில் இருக்கும் போது இருக்கக்கூடிய அவனுடைய சௌலபியாத கல்யாண குணங்களையும் இதையே நினைத்து அவள் அதையே பேசிக் கொண்டிருக்கிறாளாம். சீர சமுத்திரத்திலே பௌவமா சமுத்திரம் நோக்கம். அப்போ திரை கோவில் பௌவத்து சேர்ந்ததும் அங்கே வந்து பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் எம்பெருமானை வந்து சேவிக்கும்படியாக இந்திராதி தேவர்கள்லாம் தன் கஷ்டத்தை சொல்லிக் கொள்ளும் முடியாத ஒரு இடம் அது. நமக்கெல்லாம் எப்படி கோயில் அப்படின்னு இருக்கோ அந்த மாதிரி தேவர்களுக்கெல்லாம் போக வேண்டிய இடம் அந்த திருப்பார் கடல் அப்படிங்கிறது. தேவர்களுக்காக எம்பெருமான் அங்கே வந்திருக்கான். அப்படிப்பட்ட திருப்பார் கடலே வந்து சேர்ந்த எம்பெருமான் இருக்கானே அவனை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். திரை ஞானம் திசை ஞானம் தாவி அளந்ததும் அது மாத்திரம் இல்லாமல் பெரிய ஆச்சரியம் என்ன கேட்டான் நான் திருவிக்கிரமா அவதாரத்திலே பல திக்குகளோடு கூடி இருக்கக்கூடிய இந்த பூமி எல்லாம் மொத்தத்தையும் தான் தாவி அளந்தான். தாவினா ஒரு ஒரு காவு தாவினான், ஒரு காலை நீட்டினான் மொத்தமுகம் எல்லாமே. அப்படியாக திருவிக்கிரமாவதார வைபவத்தை இந்த லோகத்தை அளந்தருளின வைபவத்தை அதை சொல்லுகிறார். எனக்காகத்தானே எம்பெருமான் இந்த லோகத்தை அளந்தான் அப்படின்னு சொல்லுகிறார். மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இதுவென்னும் விண்ணை தொழுது அவன் மே வைகுந்தமென்று கைகாட்டும் அப்படின்னு ஆழ்வார் சாஹித்த முன்னாடி பார்த்தோம். மண்ணை இருந்து துழாவி மண்ணை பிடிச்சி இப்படி கையாளாதே துழாவி இது வாமனன் மண் அப்படின்னு வாழாம். ஏன்னா திரிக்கிரமன் எம்பெருமான் அளந்தாலும் அளந்தபோது எல்லாத்தையும் சேர்த்துதானே அளந்திருக்கான், இதையும் சேர்த்துதானே அளந்திருக்கான். அப்போ அவன் தன்னுடையதாக ஆக்கிக்கொண்ட அவனுடைய நிலத்திலே இருக்கக்கூடியது இது. அதனாலே எம்பெருமான் திரிக்கிரம பெருமானுடைய மண் இது என்பதாக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறாள். என்னைக்கோ நடந்து முடிஞ்ச கதையில் எல்லாரும் மண்ணை எடுத்து என்னுடைய மண்ணு என்னுடைய மண்ணு சொல்லிட்டு இருக்கார். நாங்கள் எங்களுக்கு சொந்தமான பூமி இது, எங்க தாத்தா சம்பாதிச்ச பூமி, நான் வாங்கின பூமி, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். யாராவது திரிக்கமானவதார் பெருமானுடைய பூமி இதுன்னு யாராவது நினைச்சு பார்த்திருக்கோம். ஆனா இதுதான் நாயுதா பாவம். மண்ணை இருந்து துழாவி வாமணன் மண் இதுவென்னும் விண்ணை தொழுது அவன் மே வைகுந்தம் என்று கை காட்டும். விண்ணை தொழுது ஆகாசத்தை பார்த்து கை கூப்பிடறான். என்ன அப்படின்னு கேட்டா, வைகுண்டத்துல பெருமான் இருக்கான், மேலதானே இருக்கான், ஆகாசத்துல மேலதானே இருக்கான் அப்படின்னு அதை பத்து கை கூப்பிக்கிறான். பக்கத்துல இருக்கிற திவ்ய தேசத்தை எம்பெருமானையே கை கூப்ப மாட்டோம். ஆனால் விண்ணை தொழு அவன் மேவும் வைகுண்டம் என்று கை காட்டும்னா இவள் மனசெலவுல எங்க இருக்கிறான்னு பார்க்கணும். இவன் இங்க இல்லையே. அந்த மாதிரியாக எம்பெருமான் திரிக்கிரமா அவதாரத்திலே சகல லோகங்களையும் கிழியும் மேலையுமாக எல்லாவற்றையும் வளர்ந்து அருளின அப்படினாலே எம்பெருமானுடைய அந்த அருளையும் அவன் நமக்காக நம்முடைய சிரஸ்திலே தலை வைத்ததையும் அதை ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் இவர். திசை ஞானம் தாவி அளந்ததும் நிறைகள் மேற்பதுமே பிதற்றி. அது முக்கியமான விஷயம், நிறைகள் மேய்த்தது. கிருஷ்ணாவதாரத்திலே பசுமாடுகளையெல்லாம் தான் மேய்த்தருளினபடியும் அப்படின்னு இன்னும் தன்னுடைய சௌலபியம் தெரியும்படியாக மாடுகளை பசுக்களை எல்லாம் மேய்த்தருளினார். மேய்த்ததுமே பிதற்றி இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் இவர். வேற ஏதாவது சொல்லுகிறாளா இவள், என்ன பேசுகிறாள் பார்த்தீர்களா அப்படின்னு தோழிகள்ல உடனே, அம்மா என்ன பேசுகிறாள் அவள், எங்களை பத்தி ஏதாவது பேசுவாளன்னா நாங்கள் காத்துட்டு இருக்கோம். அம்மானு தன்னுடைய வாயினாலே ஒரு வார்த்தை சொல்லி, அம்மா எனக்கு பசிக்கிறது வாங்க, அம்மா எனக்கு உடம்புல கொஞ்சம் சரியா இல்லம்மா, ஏதோ ஒன்று சொல்லலாம் முடியும், அம்மா வாமா கோயிலுக்கு போகலாம் இப்படின்னு அம்மாவனுடைய பெயரை சொல்லி அவள் ஏதாவது சொல்லுவாளா நான் காத்துட்டு இருக்கேன். ஆனா இவள் என்ன பண்றான்னா, நிறைகள் மேய்த்ததுமே பிதற்றி அந்த வாயில அம்மானு கூட வரமாட்டேன், அம்மாவை மறந்து விட்டாள், பெற்ற தாயை மறந்து விட்டாள். எம்பெருமான் மாடு மேய்த்த வைபவத்தை கேள்விப்பட்ட உடனே மொத்தமுமே மறந்து போயிருக்கு. கண்ணன் எத்தனை அழகாக மாடு மேய்த்திருக்கார், ஆயிர குல பெண்கள் எல்லாம் ஈடுபட்ட விஷயம், கண்ணனுடைய பிரிவு தாங்காமல் பகலிலே கதறின விஷயம், சாயங்கால வேளையிலே கண்ணன் மாடு மேய்த்து திரும்பி வரும்போது அதை பார்ப்பதற்காக அவர்கள் எல்லாம் தவம் செய்தார்கள், தபஸ் செய்தார்கள். கண்ணன் எப்போ வருவான் எப்போ வருவான் என்பதாக இதெல்லாம் ஆழ்வார் பட்டலே வரப்போடும் பின்னாடி எல்லாம். மாலையும் வந்தது மாயன் வாரான், மாலை வந்தாயிற்றே ஆனால் மாயன் வரவில்லையே மாயன் வரவில்லையேன்னு ஒரு ஒரு க்ஷணமும் துடிக்கக்கூடியவர்கள். அப்படி கண்ணன் மாடு வைத்த வைபவம் இருக்கும் போது அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறவள் இதையே பிதற்றுகிறாளே தவிர, ஆகாரம் அப்படின்னும் அம்மா அப்படின்னும் இல்ல வெயில் இல்ல குளிர்கிறது அப்படின்னும் தன்னுடைய சரீர சிரமம் எதுவுமே இல்லாமல் இந்த மூணு தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. திரைகள் பௌவத்து சேர்ந்ததும் திசை ஞானம் தாவி அளந்ததும் நிறைகள் மேய்த்ததுமே இதையே பிறற்றி ரகத்தொடர். இவளுக்கு நம்மோடு சம்பாஷணம் இல்லை கண்டிகோள் அப்படிங்கிற யாரு சாட்சஸ்வம், இவ நம்மளோட எல்லாம் பேச மாட்டாள், இதையே தான் சொல்லிட்டு இருப்பாள் என்பதாக. இது ஒரு உதாரணம். இந்த மூணு மாதிரி இன்னும் நிறைய இன்னும் எம்பெருமானுடைய திவ்ய தேசிதங்கள் என்னென்னவோ எல்லாவற்றையும் அதற்கையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிதற்றி ஏதோ பிதற்றினா வெறும் பேசுறான்னு இல்லை, வைத்தம் பிடிச்சவர் இதையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரேம அவுக்கட்டியத்தாரே அக்கிரமமாக அபிலபித்து அப்படிங்கிற ஏதோ ஒரு வரிசையாக வார்த்தையாக அழகாக உபன்யாசம் பண்ணவர்கள்லாம் இந்த வைபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னா எம்பெருமான் உலகளந்த வைபவத்தை சொல்லுங்கள்னா அது அழகாக சொல்லுவார். இல்ல அது முன்னாடி ஸ்ரீராப்தினாதன் வைபவத்தை சொல்லுவாள்னா அதை சொல்லுவாங்க. ஆனா இவள் அப்படி இல்லை, பிதற்றி சொல்றதுங்கிறதே கிடையாது. ஏதோ பாதி சொல்லுவாள் பாதி சொல்லாம இருப்பா, திருப்பி சொல்ல ஆரம்பிப்பான். இதையே திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். நெடும் கண்ணீர் மல்க நிற்குமே இங்க பிள்ளான் வார்த்தை அழகாக, பொலவில்லி மங்கலத்திலே கொண்டு போக்க அன்று தொடங்கி அவனை பிரிந்த விசனத்தாலே அப்பிரகிருங்கதையாய் கொண்டு தன்னையே மறந்துன்னு அர்த்தம். அத்தியந்த மதுரமான சொற்களாலே உரைக்குள் இன்மொழியாளை அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் சாதிக்கிறார். அத்தியந்த மதுரமாக இவள் அந்த எம்பெருமான் திருநாமத்தை எல்லாம் சொல்லுகிறாளாம். அத்தியந்த மதுரமான சொற்களாலே திருப்பார்கடலிலே கண் வளர்ந்தருளினபடியையும் இந்த லோகத்தை அளந்து அருளினபடியையும் பசு மேய்த்து அருளினபடியையும் எல்லாம் அருளினபடியும் சாதிக்கிறார். அதான் பிள்ளானுடைய அழகான திருப்பார்கடலிலே எம்பெருமானுடைய நிலைமையையும் பசு மெய்த்த வடிவம் அப்படிதான் சொல்லக்கூடாது. எல்லாம் எம்பெருமான் பண்ண பெரிய அனுகிரகங்கள் எல்லாமே. அதனால திருப்பார்க்கடலே கண் வளர்ந்து அருளினபடியையும், இந்த லோகத்தை அளந்து அருளினபடியையும், பசு மெய்த்த அருளினபடியையும் முதலாக உள்ள திவ்ய சேஷ்டிதங்களையே அலற்றி, இது மூணு மாத்திரம் தான் சொல்லிருக்கார், இதே மாதிரி மொத்தத்தையும் சொல்லிட்டு இருக்கார். எம்பெருமான் திவ்ய சேஷ்டிதங்களையே அலற்றி தன்னுடைய திருக்கண்கள் பரப்புமாறும்படி நீர் மல்கா நிற்கும். அடுத்து நெடும் கண்ணீர் மல்க நிற்குமே, கண்ணுல மொத்தம் நீர் அப்படியே இருக்கும். அதுவும் கண்ணாவது சின்னதா இருந்தா பரவாயில்ல, நெடும் கண்ணு அப்படின்னு அதி விசாலங்களான கண்ணு, அந்த கண்ணுல அப்படியே ஜலம் இருக்கான் மொத்தமுமாக. அதை பார்க்கும்போது அழகா சொல்றார், கஷீரசாகரங்களாம் என்னும்படி அதி விசாலங்களான இக்கடன் கண்கள் அடங்களும், அதுவே கஷீரசாகரமும் திருப்பாக்கடன் வந்துட்டோங்கிற மாதிரி ரொம்ப விசாலமான கண்ணுல பூர்த்தியாக ஜலம் இருக்கான். எங்கேயோ ஒரு ஓரமாக ஜலம் ஒரு சொட்டு வந்தது அப்படின்னு இதுவா வரும் அப்படின்னே. அங்க கண்கள் முழுக்க ஜலமே நிறைந்து நிறைந்து குளம் மாதிரி இருக்க கண்ணே தெரியாமல் ஜலம் மாத்திரம்தான் வெளியில இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியுமா. அப்படி ஜலம் பிரவகிக்கும்படி நீர் மல்க, அப்படி ஜலம் அங்கிருந்து ஆறாக கொட்ட நிற்கிறாள். பிதற்றவும் க்ஷமையன்றியே சத்தையாக நிற்கிறாள். இவள் பிதற்றணும் தான் ஆரம்பித்தாள், ஆனால் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி பிதற்றி பிதற்றி அவள் அப்படிதான் இருக்கான் பார்க்கிறாள், ஆனால் பிதற்றவும் முடியாமல் அவள் இருக்கிறாள் என்பதாக அர்த்தம். தன்னுடைய திருக்கண்கள் பரப்பும் ஆறும்படி நீர் மல்கா நிற்கும். திருக்கண்கள் பரப்பு அப்படின்னா திருக்கண்களுடைய ஒரு விஸ்தாரம், ஆயதலோசனா அப்படின்னு சொல்றாள் இல்லையா, அந்த மாதிரி பெரிய திருக்கண்கள். அதுவும் இந்த நாயகனுடைய கண்களை பிள்ளான் திருக்கண்கள் சாதிக்கிறார், அதையும் நாம கவனிக்கணும். இந்த இடத்துல இவளே திருப்பிராட்டி, அவளுடைய கண்கள் திருக்கண்கள், அந்த திருக்கண்கள் பரப்பு மாறும்படியாக, அந்த திருக்கண்களுடைய ஒரு விஸ்தாரம் இருக்கு இல்லையா, இது அப்படியே மாறும்படியாகனா அது அப்படியே பாஷ்பமாக தன்னுடைய கண்ணீர்னாலே மொத்தமும் மூடி இருக்கும்படியாக, இவளுடைய திருக்கண்களுடைய அழகை யாரும் சேவிக்க முடியாதபடி கண்கள் நீர் நிறைந்திருக்கும்படியாக இருக்கிறாள் அது. அதனால என்ன கேட்டா, ஆதலால் அங்கே கொண்டு புக்கு இவளை வழியே இருந்துகொள் என்கிறாள். அதனால ஒண்ணும் இல்லை, நீங்க அப்படிப்பட்ட தொலைவில்லை மங்கலத்திலே அந்த உரைக்குள் பயன்பொழில் தன்பனை தொலைவில்லை மங்கலத்திலே கொண்டு போனீர்கள் அல்லவா, அதான் அதனுடைய பலனாக நீங்கள் இவளை இழந்தீர்கள் இழந்தீர்கள் வலிய இழந்தீர்கள். நீங்களே இந்த காரியத்தை பண்றோம், ஏதோ ஒரு காரியத்தால நாம ஒன்றும் பண்ணல, ஏதோ நடந்திருக்குங்கிறது கிடையாது, தானே கொண்டு போய் தொழில்லை மங்கலத்தில் கொண்டு போய் அந்த எம்பெருமானை சேவை பண்ணி வச்சுட்டு கடைசியில் அவனுடைய திருநாமத்தையே இவள் சொல்லி கொண்டு இவர்களை எல்லாம் மறந்து இருக்க, அப்ப எல்லாம் நீங்கள் பண்ண காரியம் தானே, அதனால நீங்களே பலாத்து நீங்களே செய்து கொண்ட காரியம் இது, நான் என்ன செய்ய முடியும், இனி என்ன செய்ய முடியும், இப்படிப்பட்ட நிலையிலே இவள் இருக்கும்போது இனி நான் என்ன செய்ய முடியும் என்பதாக சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு பாசுரத்திலுமே முதலிலே திருத்தொலைவில் வங்கலத்தினுடைய வைபவத்தை எடுத்து சொல்லி, பின்பு இவள் எப்படியெல்லாம் எம்பெருமானை இவள் அனுபவித்து இருக்கிறாள் என்பதையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு 10 பாசுரங்கள் நாம் பார்க்கிறோம். தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம். சங்கா சக்ராதிகஸ்ய த்ரிதச சுரதய சிந்து சாயித்வ பூம்னா தத்வத் சோதார பாவாத் அருண சரதிஜா ஹஸ்த சின்ஹேன தேவஹா தேவீபிஸ்தேவ்ய பாவாத் அதிசுலபதயா தேஷ்வதி ஸ்னிக்த பாவாத் பந்துப்யஸ்வான் முராரிர் விகடயதி ஹதாத் இத்யவோசத் சதாரிஹி. இந்த 2வது பாட்டில் சொன்ன விஷயம், த்ரிதச சுரதையா, சொன்ன தேவர்கள் சுரன தேவர்கள், தேவதேவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு, தேவதேவ வீரான் என்பதாக இருக்கக்கூடிய எம்பெருமான், தேவர்களுக்கெல்லாம் கூட தேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு அவனுடைய பரத்துவத்தை சொல்லுக்குது. தேவர்கள் நீங்க யார வேணா வச்சுக்கோங்க, இத்தகைய சொன்னா அவர்களுக்கு தேவன் அர்த்தம் இல்ல, தேவர்கள் சாதாரண தேவர்களுக்கு சொன்னா அவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கான், மிகவும் விலட்சணமாக இருக்கான் என்பதாக இது அர்த்தம் சாதிச்சிருக்கார்கள். அப்படியாக திருதர்களுக்கு, அதாவது தேவர்களுக்கு தேவர்களாக, மனுஷர்களுக்கு எப்படி தேவர்களோ அந்த மாதிரி தேவர்களுக்கு தேவர்களாக அத்தியந்த விலட்சணமாக தேவர்களே கொண்டாடும்படியாக, மொத்த பேரும் பிரம்மாதி தேவர்கள் எல்லாரும் கொண்டாடும்படியாக தனிப்பட்டவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். எம்பெருமான் தேவதேவன் அப்படின்னு சொன்னால், தேவன் சொன்னா பிரம்மாதி தேவர்களை ஒருத்தன் நினைச்சிடக்கூடாது, அந்த தேவர்கள் யாருக்கோ அவர்களுக்கெல்லாம் தேவன் என்பதாக இந்த அழகான விஷயத்தை சொல்றார். சிந்து சாயித்வ பூம்னா மூணாவது பாசுரத்திலே திருப்பார்கடலிலே கண் வளர்ந்தருளின ஒரு வைபவத்தாலும் இங்க பிள்ளாம் சொன்ன மாதிரி திரைக்குள் பௌவத்து சேர்ந்ததும் அப்படின்னு சொல்ற மாதிரி எம்பெருமான் திருப்பார்கடலிலே அங்க அச்சரியமாக கண் வளர்ந்தருளுகிறார். அதுதான் இங்கே எம்பெருமானை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்துல, அதாவது இந்த பத்து பாசுரத்திலையும் எம்பெருமானை பற்றி இவள் என்ன சொல்லுகிறாளோ அதை நாம் எடுத்து கொடுக்கிற இங்க சுவாமி முதல் பாட்டிலே சங்காது சக்கராதித்த அப்படின்னு சங்கசக்கர ஆயுத யோகத்தை சொன்னார் இல்லையா, இரண்டாவது பாட்டத்திலே தேவதேவன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, மூணாவது பாட்டிலே இப்போது சிந்துசாயி சமுந்திரத்திலே தன்னுடந்தரக்கூடியவன் என்று அந்த பூம்னா இந்த ஒரு பிரபாவம் எம்பெருமானது இந்த வைபவம் இதை சொல்றா. இது வந்து ஒரு உதாரணம் தான், எல்லாமே ஆரம்பத்துல ஒரு உதாரணமா தான் சுவாமி தேசியம் சொல்றாங்க. இன்னும் உலகநந்தருள வைபவம் முதலானதெல்லாம் மூணு சொன்னா கூட பிள்ளான் என்ன சொன்னான்னு மூணு நினைக்க வேண்டாம், இந்த மாதிரியாக திவ்ய சேஷ்டிதங்கள் எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருக்கிறான அர்த்தம் சாயித்தேன். அந்த மாதிரியாக சுவாமி தேசியங்கள் ஒண்ணுன்னு சொன்னா கூட ஒண்ணு மாத்திரம் இல்லை, இன்னும் எம்பெருமான திவ்ய சேஷ்டங்கள் எல்லாம் இவள் பிதற்றிக்கொண்டே இருக்கிறாள் என்பதாக ஆழ்வார் திருவுள்ளத்தை இங்கே சொல்றார். இப்படியெல்லாம் எம்பெருமான் தன்னுடைய சங்கசக்கராதி வைபவத்தையும் தான் தேவதேவ பிரானாக இருக்கக்கூடிய பெருமையையும் தான் திருப்பார்கடலே கண் வளர்ந்தருளக்கூடியவன் தான் பசுமாடுகளை மெய் தருளக்கூடியவன் முதலான வைபவங்களையெல்லாம் காட்டி இவளை தன் பக்கம் இழுத்துக் கொண்டிருக்கிறான் இந்த தொலைவில் இவங்களுக்கு எம்பெருமான். இவள் அதன் பலனாக தம்முடைய தாயார்களை எல்லாம் கூட மறந்து போன நிலையிலே இருக்கிறார். அதனால எம்பெருமான் என்ன கேட்டார், பந்துக்களிடமிருந்து அவர்களை பிரித்து தன்னிடம் எம்பெருமான் கூட்டிக் கொள்ளக்கூடியவன், தன்னிடம் அவர்களுடைய மனோபாவத்தை பரவழித்துக் கொள்ளக்கூடியவன் இப்படின்னு எம்பெருமானுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு குணம், அதாவது பரம போக்கியமாக இருக்கக்கூடியவன் என்கிற குணத்தை இங்கே அவோச்சத்து சதாரிகி சுவாமி அம்மாழ்வார் இந்த திருவாயிலே அருள் செய்கிறார் என்பதாக அர்த்தம். இங்கே ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.